என்ன என்ன சொல்லி தாலாட்ட, பார்வதி யாரும் இல்ல பாசம் வந்து பாலூட்ட, உன்னை விட்டு போக மாட்டேன் நானே, சொல்லாத சொந்தம் இங்கே நீதானே, கண்ணான கண்ணா உன்னை என்ன சொல்லி தாலாட்ட, பார்வதி யாரும் இல்ல பாசம் வந்து பாலூட்ட. பொண்ணு பார்க்க அப்ப கூட வந்தாயா, கல்யாணம் ஆகவில்லை அப்ப நின்று சொன்னாயா, அப்பனுக்கு பொண்ணு பார்க்க அப்ப கூட வந்தாயா, கோபம் ஒரு கண்ணுக்குள்ள பாசம் ஒரு கண்ணுக்குள்ள, சம்பந்தம் இல்லை என்ன சாதிசனம் நம்பவில்லை, கூடிய கூட்டத்துக்கு கோமா போனேனா, கண்ணான கண்ணா உன்னை என்ன சொல்லி தாலாட்ட, பார்வதி யாரும் இல்ல பாசம் வந்து பாலூட்ட, உன்னை விட்டு போக மாட்டேன், சொல்லாத சொந்தம் இங்கே நீதானே. சொன்னேனே உன்னை பெத்த அப்பா அத்தா காணவில்லை செந்தேனே, சேர சோழ பாண்டியன தோண்டி பார்த்து சொன்னேனே உன்னை பெத்த அப்பா அத்தா காணவில்லை செந்தேனே, தங்கம் உன்னை தத்தெடுத்தேன் தரையில முத்தெடுத்தேன், பாவி உன்னை காணோம் பாசத்துல தத்தளிச்சேன், கண்ணுக்குள்ள முத்து முத்தா கண்ணு.